வந்துருச்சு ஓடி வந்த காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்த பாலோ பழமும் தேவையில்லை தூக்கம் இல்லை. Ladies and gentlemen, you know the deal. Yeah, yes, we are back. Emergency. Woo! With another remix, baby. Yeah. On the video, the papa, you know. Ah, it's a collabo, man. Switch, look up, let's be. You know the deal. Yeah, hit it. On the video, the papa. பண்ணவா இல்ல நைட் கிளப்பில் மீட் பண்ணவா